ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാശരീ. പോണ ശ്ലോകത്തിലെയോ இந்த ஸ்லோகத்திலையும் நித்திய சம்சாரிகளை பத்தி தான் ஒரு விமர்சனம் வருது. அதை பத்தி விமர்சித்து அதுல சுவாமி ஸ்பஷ்டமா சாதிக்கல, இது உண்டா இல்லையா அப்படின்னு சாதிக்கல. ஆனா 42வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சாதிக்க போறேன். அதை சாதிக்க போறதுனால தேசிகனுக்கோ எம்பெருமானாருக்கோ நித்திய சம்சாரிங்கிற பட்சம் கிடையாது அப்படின்னு தான் தேர்றதுன்னு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த நித்திய சம்சாரிகள் ஒரு பட்சம் ஒத்துண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இவா கேட்ட அவர்கள் இந்த மாதிரி நான் தான் நித்திய சம்சாரி, அதனால எனக்கு மோட்சமே கிடைக்காது, நான் இதுக்கு பிரயத்தனம் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுட்டு லௌகீக சுகத்திலேயே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? அது விபரீதமா போயிட்டு தோல்வியும். அதனாலெல்லாம் அச்சுண்டு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. நம்ம சித்தாந்தம், அதாவது நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒருபடி மேல, ஏன்னா அந்தனர் அந்தியர் அப்படிங்கிற அதிகார சங்கிரகத்துல சுவாமி அந்தனர் அந்தியர் அப்படின்னு, அதாவது பிராமணன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் எல்லா வர்க்கங்களுக்கும் மோட்சம் உண்டு. வழுத்தூர் ஆண்டவன், ஸ்ரீமத் செம்பரை ஆண்டவன், அது மாதிரி அகோபுர படத்துல, மாதிரி பிரகாரத்துல, இந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தாலும், இது வந்து செம்பரை ஆண்டவன் காலத்துல நடந்ததா சொல்ற, வழுத்தூர் ஆனவன் காலத்திலயும் நடந்ததா சொல்ற, ஒரு பாம்பு வந்து காலக்ஷேபம் கேட்டு இருந்ததுதான். அந்த பாம்புக்கும் ஆச்சாரியார் வந்து பரதார்ப்பணம் பண்ணி வச்சா அப்படின்னா இருக்கு. நாமளே பார்க்கிறோம் ததிபாண்டனுடைய உபாக்கியானங்கள்லாம் இருக்கு. பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் போய் ரங்கநாதனை போய் கேட்டேன், எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணாரு? பெருமாள் பக்தியோகம் பண்றியா, அல்லது இது பண்றியா, பிரபத்தி பண்றியா, நவவித பக்தி பண்றியா, நாம சிங்கி இப்படி இப்படி வரிசையா கேட்டு வந்தேனும், இவரோ நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நேரம், எதுவும் பண்ணாம என்கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மோசம் உடனே கேட்பேன் அப்படின்னு இவர் கேட்டாராம் ரங்கநாதன். பெரியவருமான இப்படி கேட்ட உடனே இவரும் கோபம் கொடுத்தான். ததிபாந்தன் வந்தவன் உன்னை வந்து கேட்டானா, அல்லது கோபியாசிரியர்கள் எல்லாம் உன்னை சேர்த்து கேட்டாளா, அல்லது அஜாமீரன் உன்னை வந்து கேட்டானா, அத்தனை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு நான் உன்னை வந்து பிரார்த்திக்கிறேன், நீ தான் சொல்றக்க அப்பிரார்த்தியன கோபாயே சம்சார தந்திரவாகித்வா ரக்ஷாபேக்ஷாம் அபேட்சதே அப்படின்னு, என்ன ரட்சிச்சுடு அப்படின்னு கேட்டாலே கொடுக்குறேன்னு சொல்றியே. அப்படி இருந்துச்சு அவளுகள்லாம் தந்துட்டு எனக்கு வந்து இப்படி கேட்பையா அப்படின்னு நேரம். அன்னைக்கு படுத்துட்ட பெரிய பெருமாள் இன்னி பெரியம் தான் இழந்திருக்கலையாம் அப்படின்னு பரிகாசமா சொல்லுவா. இதுல என்ன அப்படின்னாக்கா, பெருமாளுடைய திருவுள்ளம் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கணும், எல்லாரையும் அழைச்சிட்டு தன் பக்கத்துல வச்சுக்கணும், எல்லாம் பக்த சிரோமணிகளா இருக்கணும் அப்படின்னு தான் திருவுள்ளம். அதுக்கோசனம் தான் இவ்வளவு பாடுபடுறது எம்பெருமான். ஆக இந்த நித்திய சம்சாரின்ற பட்சம்ன்றது திருவுள்ளம் உகப்பு இல்லை. நித்திய சம்சாரிங்கிறது பட்சம் அது திருவுள்ள உகப்பு இல்லைன்னு தான் தோன்றது. 42வது ஸ்லோகம் வரப்போகுது. 42வது ஸ்லோகத்துல சுவாமி வந்து சாதிக்க போற, அதுல சாதிக்கும் பொழுது என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, 45 நிமிஷம் அது என் அப்புறமா அதை இதை பார்த்து சொல்றேன். அத மாதிரி பிராம புராணமா ஏதோ தெரியல, ஏதோ ஒருத்தர் உதாகரித்து சுவாமி வந்து இதை சாதிக்கிற எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, வாளுக்குதான் மோட்சம், வாளுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்ற பட்சத்தை திருவள்ளுவர் உகப்பு இல்லை தேசிகனுக்கு, எம்பெருமானாருக்கும் அதேதான். ஏன்னா ஆரம்பநாத கிரணத்துல அப்படிதான் சாதிச்சிருக்காரு. ஆகையினால இந்த நித்திய சம்சாரின்ற பட்சம் இருக்கு பாருங்கோ, அதுல நீ அந்த பட்சத்துல தோஷம் சொன்னேன்னா தோஷம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நித்திய சம்சாரியே கிடையாது அப்படின்னு சொன்னா அதுலயும் நான் தோஷம் சொல்லுவேன். இது என்னன்னாக்க, தெரிஞ்சவனுடைய மேதா விலாசம் அப்படி இருக்கு, அதனால கண்டனம் பண்றது. மொத்தத்துல திருவள்ள என்னன்னாக்கா, இது உண்டு, இது நித்திய சம்சாரின்ற பட்சம் வேண்டாம், எல்லாருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்ற பட்சத்தையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பாருங்க, இவா என்ன கேக்குறா, இப்போ நித்திய சம்சாரி இல்லவே இல்லை, எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொன்னா என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேள்வி வருது. அந்த மாதிரி நித்திய சம்சாரியே இல்ல, எல்லாருக்கும் மோட்சம் வரும்னு சொல்லிட்டா சிருஷ்டி நடக்காது. சிருஷ்டிங்கிறது என்னது அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது. பிரபஞ்சத்தை எதுக்கு படைக்கிற அப்படின்னாக்க, போகங்களையும் போக்கியங்களையும் போக்தாக்களையும் படைக்கிறது. போக்தாக்கள் அப்படின்னா அனுபவிக்கிறவா, ஜீவராசிகள்லாம் அனுபவிக்கிறவா. எதை கொண்டு அனுபவிக்கிறா, அவாவாருடைய கர்ம பலன்களை கொண்டு அனுபவிக்கிறார். அந்த கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுன்றதுன்னு எதுன்னு, இந்த போக்கியங்கள் தான். ஏற்கனவே சொல்றோம், போக்கியம் அப்படின்னாலே அகேதனம் தான் இருக்கும். யோகிகளுக்கு வேணாக்க அனுபவிக்கிறதுங்கிறது ஆத்ம சாட்சா்காரம், பிரம்ம சாட்சா்காரம் சொல்லிட்டு போலாம். ஆனா பொதுவா ஜனங்களுக்கு அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஆத்ம சாட்சா்காரமோ இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அசேதனங்களை அனுபவிக்கிறது தான், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இதெல்லாம் என்னது அப்படின்னாக்க, இந்த உடம்பு சம்பந்தமா தான் இருக்கு அனுபவம், உடம்பு சம்பந்தமானது தான். அதனால அசேதனங்கள் தான். அதனால அந்த அசேதனங்களை சிருஷ்டிக்கணும். அசேதனங்களை சிருஷ்டிக்கிறதுங்கிறது இந்த பிரபஞ்சத்துல, அதை அனுபவிக்க போறது யாருன்னாக்கா, அவ கர்மானுகுணமாக அந்த ஜீவராசிகள் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லணும். இப்போ எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிடுறா, எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சிடறாருனாக்கா, அப்போ ஒரு காலகட்டத்துல இது இருக்கவே இருக்காது, இந்த பிரபஞ்சமே இருக்காது. ஏன்னா ஒரு ஜீவன் பத்த ஜீவன் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். ஒருத்தவங்க கூட இல்லாததுனால அவனுக்கு பகவானுக்கு எந்த காரியமும் இருக்காது. முக்தாலோட நித்யாலோட ஆனந்தமா இருக்கிறது, அது ஒண்டிதான் அவனுக்கு காரியம் ஆயிடும். அப்போ அந்த அவதாரமும் கிடையாது, அவதாரமும் கிடையாது. அவதாரமும் இல்லாததுனால எதுவுமே இல்லாம இந்த பிரபஞ்சமே இருக்காது. பிராகிருத மண்டலம், பிரகிருதி மண்டலமே இருக்காது, அப்ராகிருத மண்டலம் தான் இருக்கும். அப்ராகிருதமான பரமபதம், அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்காது, அது யாருக்குமே அழுக்காது. அதனால இப்ப இது தோஷம் வந்துடுறது, அது தோஷம் வந்துடுறது. அதனால பரமாத்மாவுக்கு எந்த காரியமும் இல்லை, அவன் யாருக்கும் யாரையுமே சிருஷ்டிக்கிறது இல்லை அப்படின்னு பெரிய தோஷம் வருது. சிருஷ்டியே இல்லாம போயிடுவேன். அவனும் என்ன சொல்றான், நான் லீலையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், அவாவாருடைய கர்மானுகுணமாக லீலையா எல்லாரையும் சிருஷ்டிச்சுன்னு நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அவன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி அனாதியான கர்மா, இந்த கர்மாவெல்லாம் கழிக்கணும், அதுக்கோசரம் தான் இத்தனையும் சிருஷ்டிக்கிறது பெருமாள், அதுவும் இல்லாம போயிடும், அதுவும் இல்லாம போயிடும். அதனால அவனே சொன்ன சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு விட்டான். சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், அப்ப எப்பொழுது இது இருக்குன்னு தானே சொல்றது. அப்ப நித்திய சம்சாரி இருந்தா தானே வர முடியும். அதனால நித்திய சம்சாரி இல்லைன்னு சொல்லிட்டாக்க, இது இதுவே இல்லை, சிருஷ்டியே இல்லை, அவனுக்கு விளையாட்டே இல்லைன்னு ஆயிடும், அது பெரிய தோஷம் அப்படின்னு நித்திய சம்சாரி இல்லைன்ற பட்சத்துல தோஷத்தை அவ ஆரோபிக்கிறான். அடுத்தது நித்திய சம்சாரி இருக்கான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு பெரிய தோஷம் வருதுன்னு அவளே கேட்கிறான். நித்திய சம்சாரி இருக்கான்னு சொன்னாக்க என்ன தோஷம் வரும் அப்படின்னா, பகவான் அவ்வியாத அதாவது நிர்ஹேதுக தயை சஹேதுக தயை அப்படின்னு ரெண்டு தயை இருக்கு பிரமாணத்துக்கு. முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷ் வதிக வத்தலாம் ஸ்வரூப சம்ஸ்தவோய நிர்ஹேதுக சஹேதுகவு அப்படின்னுட்டு அதிகரண சாராவி வியாக்கியானம் பராயஸ்தாதிகரணம் வியாக்கியானம், அது குமார வரத தேசிகன் தேசிகனுடைய திருக்குமாரர் அவர் அனுகிரகித்தது சிந்தாமணின்னு, அதுல பராயஸ்தாதிகரணத்துல உதாரிச்சிருக்கார். அந்நத்திர ஸ்தோத்திராரம்பே அப்படின்னு சாதிட்டு போட்டார் அவர். அது எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது, ஏன்னா கிடைக்கல அந்த கிரந்தம் கிடைக்கல, அந்த ஸ்லோகம் ஒன்று கிடைச்சிருக்கு, அது தேசியனுடைய திருக்குமாரன் தயாரிச்சிருக்காரு. அதுல பாருங்க நிர்ஹேத்துக சகேத்துக்கவு அப்படின்னு, பகவானுடைய தயையானது நிர்ஹேத்துக தயா சகேத்துக தயா அப்படின்னு இருக்குது. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி ஒரு சுவாமியின் வந்து கேட்டார், இந்த நிர்ஹேத்துக தயின்றது எங்க இருக்குன்னு தெரியலையே, பகவானுக்கு நிர்ஹேத்துக தயன்றது எப்படி வரும், ஏன் அப்படின்னாக்கா பிரமாண சிருஷ்டிக்கிற லோகத்தை அது நிர்ஹேத்துக தயன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய கர்மாவுக்கு அனுகுணமாக போகத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் இங்க சிருஷ்டிக்கிற, அங்கேயும் நம்ம கர்மா வச்சிருந்தா சிருஷ்டிக்கிறான் அதுவும் ஒரு தயதான். ஆனா நிர்ஹேத்துக்கு இல்லையே, நம்மளுடைய கர்மாவை ஹேதுவா வச்சுட்டுதான் போகங்களை சிருஷ்டிச்சு நமக்கு கொடுக்கலாம் பகவான், அதனால அதுவும் சஹேத்துக்குமா போயிடுறது நிர்ஹேத்துக்குனையா வராதே அப்படின்னுட்டு ஒரு சுவாமி என்ன கேட்டார். அப்போ ஸ்ரீகிருஷ்ணாண்டவன்ட்ட ராத்திரி வேலையில தான் பேசிட்டு இருப்போம், அந்த ராத்திரி வேலையில பேசும்பொழுது ஆண்டவன்ட்ட என் கேட்டேன், அப்ப ஆண்டவன் சரிச்ச நிர்ஹேதுக தயன்றது இந்த சிருஷ்டிய சொல்லல ஆத்ம சத்தா அப்படின்னு சாதிச்சு. ஆத்ம சத்தா ஆத்மா இருக்குதே, அங்க தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்தை ஒரு வாக்கியம் தேசியன் உதாரிக்கிறார் சாதிக்கிறார், நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிக்கிறார். நித்தியமான வஸ்துக்கள்லாம் பகவானுடைய நித்திய சங்கல்பம், இவைகள்லாம் எப்பொழுதும் இருக்க கிடவது அப்படின்னு அவருடைய சங்கல்பம், அதுல நம்முடைய ஆத்ம சத்தா நம்ம எப்பொழுதும் இருக்கணும்னு அவன் நினைச்சானா நம்மளை மாத்திடலாம், அப்படியே நீ அனித்தியமா தான் இருக்கணும் போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அப்படி சொல்லல, ஜீவராஜிகள் அனைத்து பேரும் நித்தியங்கள், என்ன பகவான் கூட எப்படி சிருஷ்டிக்கிறான் எப்படி சங்கல்பிக்கிறான்னா வேதத்தை வச்சுட்டுதான், வேதசத்தே தேவாது தேவாதீனான் சகாரத்தக அப்படின்றது விஷபுராணம் பாகவதம்லாம். அதனால வேதத்தை கொண்டுதான் நம்ம சிருஷ்டிக்கிறான், வேதமும் ஆத்மாவும் நித்தியம்னு சொல்லிடுச்சு, அதனால சுதிஸ்மிருதியும் அமையும் வாக்கியம். ஆகையினால பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஆத்ம சத்தா ஆத்மா நித்தியமா இருக்கிறது இருக்கே அது நிர்ஹேதுக தயையினுடைய காரியம் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ இப்ப நிர்ஹேதுகம் சஹேதுகம்ன்றது அவர் சொன்ன மாதிரி சிருஷ்டி, அதே மாதிரி நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது, நம்ம எல்லாம் கர்மாவை அனுஷ்டிச்சு அதுக்கு பலத்தை கொடுக்கறது, இத மாதிரிலாம் இருக்கிறது எல்லாம் சஹேதுக தயை அப்படின்னு சொல்றோம். ஏன் நம்ம சித்தாந்தம் அவ்யாஜ தயை அப்படின்னா நிர்ஹேதுக தயை, அதெல்லாம் சரி. அதனால ஏகதேசிகள் என்ன பண்ற அப்படின்னாக்க பெருமாளனுடைய நிர்ஹேதுக தயினால அவ்வியாத வாத்சல்யம் அதனாலயே நமக்கு மோட்சம் கிடைச்சிருவோன்ற, அது அப்படி சொன்னாக்க ஒரு கேள்வி வந்துடுறது, அது தேசிகனுக்கு திருவள்ள வகுப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அவ்வியாத தயின்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகும், பெருமாளுக்கு பட்சபாதம் வந்துடும், பட்சபாதம் வந்துடும். என்ன பட்சபாதம், அவனுக்கு அவ்வியாஜ கருணைன்றது எப்பொழுதும் பிரவகிக்கணும், அதுல ஒருத்தனுக்கு உடனே மோஷம் கழிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு 100 வாட்டி தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அப்படின்னு இருக்கு. ஏன் பகவான் வந்து அந்த மாதிரி கொடுக்குறான், உடனே உடனே கொடுக்க வேண்டியது தானே, ஏன் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு கேள்வி வரும். அதனால பிரம்மன் என்ன பண்றாருனாக்க தேசிகன் வந்து அவ்வியாஜதையை வேற விஷயத்துல சகேதுகதையை இருக்கு பார்ப்போம், சரியாகத்தை அதுதான் மோட்சத்தை கொடுக்கறது. என்னன்னா பட்சபாதம்ன்ற தோஷம் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவ என்ன என்ன சொல்றா, அவ எல்லாருமே நல்லதுதான் சொல்றா அதையும் வச்சுக்கணும், எல்லாம் வைபவாதமா வச்சுக்கோங்க, ஆனா யோஜனா பேதமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா பேர். என்ன அப்படின்னா அவளுடைய அபிப்பிராயம், நீங்க ஒரு தயை நம்ம வந்து பிரார்த்திச்சாதான், உபாயத்தை அனுஷ்டிச்சாதான் பகவான் நமக்கு அனுகிரகிப்பான் அப்படின்னு சொன்னா அவனுடைய தயைக்கு இழுக்கு இல்லையா அப்படின்னு அவ கேக்குறான். ஆனா இந்த பக்ஷபாதம்ன்ற தோஷம் ரொம்ப பெரிய தோஷம், அதற்கு இதை ஏத்துக்கலாம். அதனாலதான் சர்வஜ்ஞோபிஹி விஸ்வேசா சதா காரண ஜோதி சன்னு ஹம்சா சந்திரவாஹித்வ ரக்ஷாபேக்ஷாம் அபேட்சதே அப்படின்னுட்டு ஸ்ரீமத் ரகசிரேசாரது தேவியன் உதாரிச்சிருக்க. அதனால ரக்ஷாபேக்ஷாம் அபேட்சதே பிரதீட்சதேன்னு இருக்கிறதுனால இது வந்து பகவான் காரணிகனானதா கூட எதிர்பார்க்கணும். என்ன வந்து கோத்ருத்தம் வரணும் தான் சொல்றோம்னு சரணாகதி லட்சணத்தை லட்சணத்தை சொல்றோம். அதனால என்ன ரட்சிச்சுடு அப்படின்னு பிரார்த்திச்சாதான் அவன் இது பண்ணுவான். அதனாலதான் சம்சாரத்தேக பிரதமாதிபதி தேசிக பிரேட்சதோகம் சம்சக்கோணியருபாயி ரணச்சிதேஷு அத்தி சாந்தாபிசந்தி நிஷங்க தத்துவதிருஷ்டியா நிரபதிகதயம் பிரார்த்திய சம்ரக்ஷகம் துவாம் நியசியத்வத்பாதபத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு அங்க பிரார்த்திய பிரார்த்தியன்னு வச்சிருக்கிறது. அதனால அந்த பிரார்த்தனா தேவையா இருக்கு. இது பின்னாடி கூட வரும், இது பிரசங்காத்தான் இது இடத்துல மொத்தத்துல இப்ப இவ என்ன கேட்கறா, நித்திய சம்சாரின்னு ஒத்துண்டாக்க பகவானுக்கு அவ்வியாஜ கருணை இருக்க இல்லையா, அந்த அவ்வியாஜ கருணைக்கே ஆணி வந்துருமே, ஆணி வந்துடும். ஏன்னா இவனுக்கு வந்து மோட்சமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய தோஷம் இல்லையா. ஏன் அப்படி அவ்வளவு என்ன தேடம் உனக்கு பகவானுக்கு கோபம் என்ன அவ்வளோ, அந்த தயையை விட்டுட்டு இப்படி இப்படி சொல்லலாம் ஒருத்தனை பார்த்துட்டு உனக்கு மோட்சம் கிடையாது அவளுக்கு தான் மோட்சம் உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு தோங்க. தப்பு பண்ணா தப்புக்கு சிக்ஷை, அந்த சிக்ஷா முடிஞ்சுதா அவன் அனுகூலமா வந்திருந்தான்னா அவனுக்கு மோட்சம் கொடுக்கும் பலத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாக்க இது ஹிம்சையாகிற விளையாட்டுன்னு தான் வரும். அதனால பகவானுடைய தயை இருக்கே அது வந்து நிருபதிகமான தயா, அது ஹானி, அதுக்கு ஹானி வந்துடும் தோஷம் வந்துருமே. ஆக நித்தியசம்சாரி இல்லை அப்படின்னு சொன்னாக்க பகவானுடைய லீலையாகிற இது இல்லை, லீலையாகிற சிருஷ்டி இல்லை அப்படின்னு தோஷம் வந்துடும். சரி இந்த நித்தியசம்சாரி இருக்கான்னு சொன்னாக்க அவனுடைய அவ்வியாஜ கருணை இருக்கு, அந்த கருணைக்கு தோஷம் வந்துடும், கருணைக்கு தோஷம் வந்துடும். நான் வந்து உபாயத்தை நீ உபாயத்தை அனுப்பிச்சாலும் நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னாக்க அப்ப அவனுடைய கருணைக்கே இழுத்து வருது, அதனால அது தோஷம் இல்லையா, அதனால அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது. ரெண்டு பட்சத்திலேயும் கேள்வி, அதற்கு சமாதானம் சாதிக்கிற இந்த வந்து நித்திய சம்சாரி இல்லை, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, எல்லாருக்கும் யோக்கியதை இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதுல நீ கேட்ட கேள்வி அப்படியானா எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிருக்குனாக்க அப்போ ஒரு காலகட்டத்துல எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சுட்டாக்கா சிருஷ்டியே இருக்காது, அவனுடைய லீலையே போயிடுமே அப்படின்னு நீ கேள்வி கேட்ட. அதற்கு சமாதம், இந்த லீலை இருக்குதே ரெண்டு விதமான லீலை. ஒரு குழந்தை விளையாடுறேன்னு சொல்றது, அரை மணி நேரம் விளையாடலாம், விளையாடிட்டு ஆத்துக்கு வந்து நீ படிக்கணும், தூங்கணும், சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு கட்டுத்திட்டம் பண்றோம். இப்ப அந்த குழந்தை விளையாடுறது அரை மணி நேரம் ஆனவுடனே அது வரலன்னா தரத்தரன் எழுத்துன்னு வந்துடுற தாயார். அப்ப என்ன ஆச்சு, அந்த குழந்தையினுடைய விளையாட்டுங்கிறது பரதந்திரமா இருக்கு, இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கு, சுவாதந்தரியமா இல்லை, சுவாதந்தரியம் அது கிடையாது, இன்னொருத்தருக்கு அதீனமா தான் இருக்கு. இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கிறதுனால இது வந்து அந்த லீலைங்கிறது அது என்ன, அம்மா எப்ப எடுத்துன்னு போவாளோ, நம்ம விளையாடுறது என்ன கெடுத்துடுறா அப்படின்னு தான் சொல்றது குழந்தைக்கு. அதனால அது குழந்தை படுத்துறது அழுது ஏதோ பண்றது அது கஷ்டப்படுறது. அதனால அப்படிப்பட்ட லீலை பகவானுக்கு கிடையாது. தானே நான் விளையாட போறேன், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கேன், போ, எனக்கு ஒரு திருப்தி வந்து, எனக்கு உடம்பு முடியல நான் வரலன்றது வேற, எனக்கு திருப்தி வந்து விளையாடினேன், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன அதீனமா இருக்கு, சுதந்திரமா இருக்கு. இப்படி சுதந்திரமா இருக்கிறதுனால இது இருந்து இன்னொருத்தருக்கு அதீனமா இருந்துட்டு இது தவறு, அந்த விளையாட்டையே நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னாக்க பகவானுடைய சுவாதந்திரத்துக்கு ஹானி வரும். அப்படி ஹானி வந்ததுன்னாக்க பகவானுக்கே பெரிய இழுக்கு. அதுல வேணா தொடர்ந்து சொல்லலாம், பெருமாளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும், அதுதான். அவ வந்து கர்மாவில மாட்டின் முடிக்கிட்டு இந்த கர்மா எல்லாம் வேண்டாம், நாங்க வந்து அதுல இருந்து விலகி வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை சந்தோஷமா ஏத்துக்கிறான், அதுக்குதான் அவன் காத்துட்டு இருக்கான், அவனுடைய அவதாரமே அதுக்கு தானே. அதிகரண சாராட்ட சாய்க்கும் பொழுது உன்சாம் சம்சார சாந்தியை விபரிணமயதி வியூகபூர்வை விபாகை அப்படிங்கிறார் தெரிவிக்கணும். அதாவது அவன் எதுக்கு அவதரிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சம்சாரிகள்லாம் அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும், அதுக்கோசரம்தான் பல அவதாரங்கள், வியூகம், விபவம், அர்த்தை, அந்தர்யாமி, அத்தனையும் அதுக்கோசரம் தான். வியூக விபவத்தை நம்மளால பார்க்க முடியாது, அந்தர்யாமிய தெரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு ஞானம் இல்லை. ஆனா அர்த்ததான் ரொம்ப சொந்த நிலை நம்மள மாதிரி இருக்கிற சம்சாரிகளுக்கு. பெருமாள் எழுநாளே நம்மளை அறியாம கை கூப்பிடுறது, நம்மள அறியாம கேள்வன்னு தெரிவிக்கிறோம், எவ்வளவோ மனதில் பிரார்த்திக்கிறோம், எப்படியோ ஆனந்தங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். அதனால அவன் இந்த மாதிரி அவதரிக்கிறதே அதுக்குதானே அப்படின்ற சுவாமி. ஆகி அதுதான் உண்மை. அதனாலதான் பெருமாள் வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பரித்ராணாய சாதுமான் அப்படின்னாக்கா சாதுகளை காப்பாத்தணும், எதுல இருந்து காப்பாத்தணும், துஷ்டாலெல்லாம் படுத்துறாளே அவா கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணின்னு போயிடுறார். அந்த அர்த்தம் எல்லாம் சொல்லலை பெருமானர். சாதுக்கள்னா யாருனாக்க உபாசகால் அர்த்தம். இந்த உபாசகால்லாம் பகவான பார்க்காம இருக்க முடியாதான், வாழாது, பிராணனையே தரிக்க முடியாது, ஆத்ம தாரணமே பார்க்க முடியாத வாழாது. பெருமாளை பார்த்துட்டே இருக்கணும், பெருமாள் பேச்ச கேட்டுட்டே இருக்கணும், அத மாதிரி பெருமாளுடைய பிரவர்த்திகளை அதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு ஆசையம். அதுக்கோசரம்தான் பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இங்க ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் எடுத்து வரையறவர் அப்படின்னு பெருமாள் சொல்ற. அங்க வந்து விநாசாய சே அப்படின்னு சே அப்படின்னு அந்த சமுச்சயம், அது சங்கல்பம் மாத்திரமே பண்ணிடுவேன். கெட்ட பிரகிருதிகள் இருக்காரு, துஷ்பிரகிருதிகள், அவளெல்லாம் சங்கல்பம் மாத்திரமே அழிச்சுடுவார். ஆனால் இந்த சாதுக்கள் இருக்காரு உபாசகர், அவளை ரட்சிக்கிறது எப்படி எப்படி ரட்சிக்கணும்னு, தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அவளுக்கு காட்டி கொடுக்கணும், நீ வந்து அவ பார்க்கணும். அதே மாதிரி அவ என்ன பண்ணணும்னாக்க, இவனுடைய பேச்செல்லாம் கேட்கணும், அத மாதிரி இவனுடைய பிரவர்த்திகள் எல்லாம் பகவானுடைய செயலெல்லாம் அவ பார்த்து அனுபவிக்கணும். ஒரு விஷயம் சொல்றது, பத்து பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுனாம் வான காமையே அகம் கதம்போ பூஜாசம் குந்தோபாயமுன்னாத்தே அப்படிங்கிற, எனக்கு பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யம் வேண்டாம், பசுபதியினுடைய ஐஸ்வர்யம் வேண்டாம், வேற என்ன வேணும், யமுனா நதியில அதனுடைய கரையில ஒரு கதம்ப விரட்சமாகவோ அல்லது ஒரு புந்த விரட்சமாகவோ நான் இருக்க மாட்டேனா, ஏதாவது ஒரு சதுரயுகத்துல கிருஷ்ணன் அவதரிப்பான், அவதரிச்சு விளையாடுவான், அவன் திருவடி என்னுடைய மேல படுமை ஸ்பரிசப்படும், அவன் விளையாடுறத பார்ப்பேன், அவன் பேசுறத கேட்பேன், எல்லாம் எனக்கு ஆனந்தமா பொழுது போகுமே அதனால நான் வந்து அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தடையே அப்படிங்கிற இதுதான் யோகிகள்லாம் விரும்புறது. அதனால அவன் அவதரிக்கிறது அதுக்குதானே, அதனால நமக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும், மோட்சம் கொடுக்கணும். அந்த மோட்சம் கொடுக்கணும்னு தான் அவதரிக்கிறான். அந்த காரியம் முடிஞ்சிருச்சுனாக்க இந்த லீலையே வேண்டாமே, இந்த லீலை தான் அவனுக்கு உபதிரவமா இருக்கு பகவானுக்கு. ஏன்னாக பிரசம் பவதி துக்கிதாக, இந்த மனுஷியெல்லாம் கஷ்டப்படுறாளே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் பகவான். ஐயோ இவாள் இவ்வளவு கஷ்டப்படுறாளே இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு கேட்கல. ஏன்னா அந்த கஷ்டப்படுறதுன்றத அவனால ஏத்துக்கவே முடியல எம்பெருமானால. அவன் யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஆனந்தமா இருக்கான்னு பாக்கலாம். அதனால அவனையே இஷ்டப்பட்டு அவதரிச்சு அல்லது உபாயத்தை அனுஷ்டிக்கிறவர்கள்லாம் பரமகபையோட சித்தோபாயமா இருந்து பலத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து அவளோட நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அவனும். அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு இந்த லோகத்துல இறங்கணும், இதுக்கெல்லாம் எதுக்கு இறங்கணும், அது இதெல்லாம் இறங்கவே வேண்டியது இல்லை அப்படின்னு அவன் சங்கல்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது சுவேச்சையாதான் நடக்கிறது. சுவேச்சையா நடக்கிறதுனால பரேச்சையா நடந்தாதான் கஷ்டம். சுவேச்சையா தானே இஷ்டப்பட்டு இந்த மாதிரி லீலையே வேண்டாம் எனக்கு, எல்லாருக்கும் மோசம் கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் எடுத்தோம்னாக்க நிம்மதியா போயிடுறது அவனுக்கு. அதனால சுதக சுதந்திரமா அவன் பண்றான், அதனால அது தோஷமே கிடையாது. இது ஒரு விஷயம் ஆயிடுச்சும். அப்போ ரெண்டாவது பட்சத்துல நிருபதிகமான தயா இருக்குதே அவனுடைய தயை, அது நித்திய சம்சாரியம் ஒத்துட்டோம்னாக்க அந்த தயையே இது பண்ணாது, கெடுத்துரும், தயையே போயிடுமே அப்படின்னா ஒரு தோஷம் சொன்னாவா, அந்த தோஷமும் வராது அப்படின்னு இப்ப சாதிக்கிற. என்ன அப்படின்னாக்க இது வந்து இந்த தயை அப்படின்னு நீ சொல்றதே அவ்வியாஜ தயன்றது நாங்க ஒத்துக்கிறோம், நீ சொல்றதும் சரிதான் நாங்க சொல்றதும் சரிதான். ஆனால் ஒரு விஷயம் பார்த்துக்கோ, இந்த தயையே அவாமே பண்ணல, ஒத்தன் பேர்ல தயப்படுறது இன்னொருத்தர் பேர்ல தயப்படல, ஏன் படல அது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அதுக்கு நீ பதில் சொல்லணுமே, அதுக்கு நீ பதில் சொல்லணும். ஏன்னா பகவான் வந்து ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறான் சிக்ஷிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ரட்சிக்கிறது அவன் பண்ண நல்ல காரியத்தை வச்சுண்டு, சிக்ஷிக்கிறது அவன் பண்ற கெட்ட காரியத்தை வச்சுண்டு. அதனால சில பேர் இத மாதிரி கெட்ட காரியங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கா, பாபகர்மாக்கள். அந்த பாபகர்மாக்கள் இருக்கிறதுனாலதான் பகவான் வந்து இத மாதிரி தயை அவகிட்ட காமிக்கல, தயையை அவகிட்ட காமிக்கல. அதனால நிர்வேதக தயை இருக்கு அப்படின்னா உண்மைதான், நிர்வேதக தயை இருக்குது. அந்த நிர்வேதக தயை கூட என்னது அப்படின்னாக்க அது தோஷம், தோஷம் இல்லை, அவ பண்ண தப்பு, அவ கர்மா கர்மாக்கள் அவ்வளவு பயங்கரமா பிடிபந்தகமா இருக்குது அவளுக்கு. அதனால பிரம்மா என்ன பண்ற இந்த மாதிரி பண்ற, நம்ம ஏற்கனவே இந்த பிரயோஜனத்துவாதிகளான்ட்டு அடுத்த நாயகஸ்வரம் வரப்போகுது. நாயகஸ்வரத்துல முதல் ஸ்லோகமே பகவான பத்தி தான் வரப்போகுது, அந்த சங்கல்பத்தெல்லாம் பத்தி வரப்போகுது, லீலைகள் எல்லாம் பத்தி சொல்ல போறாரு சுவாமி. அதனால அது சொல்லும் பொழுது பிரயோஜனத்துவ அதிகரணம் இருக்கோ இல்லையோ, இரண்டாம் அத்தியாயம் முதல் பாதம் பத்தாவது அதிகரணம் அது. அந்த பிரயோஜனத்துவ அதிகரணத்துல சாங்கியம் கேட்கிறான் பகவானுக்கு சுவாச பிரயோஜனமா பராச பிரயோஜனமா சிருஷ்டி பண்ணாக்கா, ரெண்டுமே இல்ல ரெண்டுமே இல்ல அப்படின்னுட்டு அப்புறபட்சி சொன்னான். ஏன்னா சுவாச பிரயோஜனம்னா அவாச சமஸ்த காமனாச்சே, அவனுக்கு சுவாச பிரயோஜனம் என்ன இருக்கும், அதனால சுவார்த்த பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் அடைஞ்சு அவனுக்கு இது என்ன இருக்கு, ஆத்த காமசிய காஸ்பிருதா, அவனுக்கு ஆசையே இருக்காது, அவனுக்கு என்னத்துக்கு இருக்கும், அதனால சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை. சரி பராத்த பிரயோஜனம் வச்சுக்கலாமா அப்படின்னா அதுவும் வராது. ஏன் வராது அப்படின்னாக்க இந்த பராத்த பிரயோஜனம்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தருக்கு நல்லது பண்றதா இருக்கணும். இங்கேயோ துக்கமயமான பிரபஞ்சம், எப்பொழுதும் துக்க அனுபூதி தான். சுகம்ன்றது அல்பம், துக்கம்ன்றது மகத்து. அதனால மகத்தா இருக்கக்கூடிய துக்கத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சிருஷ்டி பண்ணினான்னாக்க அவனுக்கு வந்து ஒத்துக்க முடியுமா பரார்த்த பிரயோஜனம் இருக்குன்னுட்டு? நாங்க யாரும் நல்லா அனுபவிக்கலையே, எங்களை கெடுதல் கெட்டதெல்லாம் எங்களை கொடுத்துட்டு எங்களை படுத்தி எடுத்துட்டு நான் பரார்த்த பிரயோஜனமா தான் நான் வந்து சிருஷ்டி பண்றேன்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு லோகவத்து லீலா கைவல்யம் சொன்னார். உடனே வைஷம்ய நேர்மணியம் வந்துருவேன், பட்சபாதம் வந்துடுறது, நிஷ்காருண்யம் கருணையே இல்லைன்னு வந்துருவேன் அப்படின்னு கேள்வி கேட்டா. அது கிடையாது. கர்ம சாபேக்ஷத்வாத் விஷம சிருஷ்டே அப்படிங்கிறார் சூத்திரகாரர் சொல்லிட்டார். வைரமே துண்யே சாபேக்ஷத்வாத் சதாஹி தர்சயதி அப்படின்னு சூத்திரம். அவன் பண்ண புண்ணியபாபரூப கர்மாவை பார்த்துதான் இவனுக்கு வைஷம்யம் நைர்மண்யம் கிடையாதுன்னு தெரியறது. ஜீவராதிகள் பண்ற கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் நல்லதா இருந்தாக்க அனுகிரகிக்கிறான், அதே அவன் பண்ணது தப்பா இருந்ததுன்னாக்க அனுகிரகிக்கிறான். அதனால அந்த மாதிரி ஜீவன்களுக்கு கர்மா பயங்கரமா இருந்ததுன்னாக்க பகவானுடைய தயை அவங்ககிட்ட எப்படி போகும்? அதனால இது வரவே வராதே. அது அப்படி கணக்க பகவான் எல்லாருக்கும் மோஷம் கொடுத்துடுறான், எல்லாருக்கும் தயையோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா யாருமே உபாசனத்தை அனுஷ்டிக்க வேண்டாம்னு ஆயிடும். பாதகிகளுக்கு கூட, அதாவது மகாபாதக கர்மாக்கள் எல்லாம் பண்றா பாருங்கோ, அவளுக்கு எல்லாம் கூட பகவான் வந்து இத மாதிரி கொடுத்துடுறான், மோஷம் கொடுத்துடுறான்னு ஆயிட்டானா இப்ப எதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கணும்? யாருமே உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டாம், எல்லாருக்கும் உபாய பிரமாணம் வந்து மோஷத்தை கொடுத்துருவேன் ஆயிடும். அது பெரிய தோஷமாச்சாது. அதனால இது வந்து சரியான விஷயம். எந்த ஒரு நியாயம் சொல்ற வியவஸ்தித பிரசாந்தாத்மா குபிதோபி அபயங்கர அவ்வஸ்தித சித்தஸ்ய பிரசாதோபி பயங்கர அப்படின்னு ஒருத்த திருடமான மனசோட இருக்கும், திருட சிந்தனை இருக்கு ஒருத்தனுக்கு, அவன் பிரசாந்தமாவும் இருப்பான் அல்லது கோபிஷனாவும் இருப்பான். நம்ம சுவாமி எல்லாம் எழுந்துள்ள ஆச்சாரியெல்லாம் இருக்க அவ சாந்தமாவும் அனுகிரகிப்பா, நம்ம தப்பு பண்ணினாக்க கோபத்தோட சிக்ஷித்து நம்மள அனுகிரகிக்கிறா. அப்படி அனுகிரகித்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவர் கோச்சிண்டு நம்மள சிக்ஷித்தாலும் நமக்கு அனுகிரகமே அது. அவர் பிரசாந்தமா சந்தோஷப்பட்டு நம்மளை அனுகிரகித்தாலும் அதுவும் பரம அனுகிரகமே அது. ஆனால் அவ்யவஸ்தித சித்தஸ்ய மொத்த பிரசாதம் தான் பண்ணுவான், ஆனால் வியவஸ்திதம் கிடையாது, திருட சிந்தை கிடையாது. திருட சிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்கோ அவன் பிரசாதம் பண்றது கூட என்ன ஆகும்? பயங்கரமா மாறிடும், நமக்கு நமக்கு விபரீதமா மாறிடும். அத மாதிரி ஆயிடக்கூடாது பகவான்றவன். சொல்லும் பொழுது உதாரணம் சொல்லச்சே அரியவனசாரோட வியாக்கியானத்தெல்லாம், ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா தப்பு பண்ணவார சிக்ஷிக்கணும், அதுதான் அந்த ராஜாவுக்கு சுரூபம். அத மாதிரி நல்லது பண்றவார அனுகிரகிக்கணும், ரட்சிக்கணும், அதுதான் ராஜாவுடைய கடமை. அது அவன் வந்து சிக்ஷிக்கலன்னு நினைச்சுக்கோங்க, தப்பு பண்ணச்சே தப்பு பண்ணிச்சே சிக்ஷிக்கலன்னா அது அவனுக்கு அந்த ரட்சகத்துவத்தையே தள்ளிடும், ராஜா அப்படிங்கறதையே தள்ளிவிடும். அவனுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கலாம், அது கொடுக்கக்கூடாது. ஆனால் தேசியன் ஒரு அற்புதமா ஒண்ணு சொல்றாரு, ரிபுஷு நிகதே ரேப ஹிததா அப்படிங்கிறார். எதிரிகளை அடிக்கிறது கூட பெருமாள் பண்றது, எதிரிகளை அடிக்கிறது கூட அவளுக்கு ஹிதத்தை பண்றது. நிகதி அப்படின்னா கொல்றது அல்லது சிக்ஷிக்கிறது, நிகத்தி கூட ஹிதத்தை கொடுக்கறதே அப்படின்னு இவனுடைய ஆச்சரியமா இல்ல பகவானுடையது. அது என்ன ஆச்சரியமான ஸ்லோகம், அதுவும் தேசிகனுக்கு அந்த பிராட்டிய சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா போறோம், அப்படி கொண்டாடுவார். பிராட்டிய சொல்லணும்னா அவ்வளவு ஆனந்தம். என்ன அப்படின்னாக்கா பெருமாளுடைய திருவடிப்பட்டது, அந்த திருவடியில் இருக்கிற துகள் பட்டது. பட்ட உடனே அகல்யங்கிற ஒரு சிலையே அகல்யங்கிற பொம்பளையா மாறிடுச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதுவே அற்புதம் தான். ஆனா நெருப்பினுடைய சுபாவமே போய் அது குளிர்ச்சியா போயிடுச்சு. அது அனுமானுக்கு பிராட்டியனுடைய சுபாவம் என்ன ஆச்சரியமானது அனுகிரகம் அது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ரிபுஷ நிகதே ஹிதத்தா அதையும் சொல்றது. கடைசியில இந்த இது இருக்குதே பாதுகை, பாதுகைனால இந்த பிரபஞ்சத்தையே ஆணுடையரே பிரம்மன் என்ன ஆச்சரியம் அது அப்படிங்கிறாரு. திரிபுவனபரி தானம் இடிச்சே அப்படின்ற உபன்யாசமா போயிடும். அதாவது என்ன அர்த்தம் நான் சொல்ல வந்தது, ஒத்த தப்பு பண்ணினா அந்த தப்பு பண்ணவால சிக்ஷிக்கிறது கூட அனுகிரகமா மாறுவது பெருமாள் பண்றது. சிக்ஷிக்கிறதும் அனுகிரகம், ஹிதமா ஹிதமாயிடுறது அது, அதுவே ரட்சையாயிடுறதே அது. அப்படின்னாக்கா பகவானுடைய இவ்வளவு வசந்தது சங்கல்பம், பகவானோ பிராட்டியோ ஆச்சாரியாலோ பாகவதாலோ இவாளுடைய சிக்ஷணம் கூட நமக்கு ரட்சணமா இருக்கு, அனுகிரகமா இருக்கு அது. ஆகையினால இதனால தோஷம் கிடையாது. பெருமாள் சிக்ஷிக்கிறதுங்கிறது தோஷம் இல்லை. அந்த அதனால அவ்யாஜ கருணைக்கு ஒண்ணு தோஷம், அது கூட மூல காரணம் என்ன, இவன் பண்ற தப்பு. பகவானுடைய சுபாவம் அப்படியே இருக்குது. அதே இப்படி ராமானுஜர் ஒரு ஜமீன்தார் மாளிகையில போய் வருஷா வருஷம் பாட்டு பாடுவார். முதல் வருஷம் பாடினர், இந்த அடுத்த வருஷமும் பாடினர். ஜமீன்தார் சம்பாவனை எல்லாம் பண்ணிட்டு சொன்னாராம், ஐயங்கார் வாய் ரொம்ப நல்லா இருந்தது, போன வருஷத்தை காட்டுல இந்த வருஷம் உங்க வித்தை மேம்பட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார் ஜமீன்தார். அதுக்கு இவ அறிய இப்படி சொன்னாராம், இவ்விடத்துல வித்தியாசம் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஜமீன்தாருக்குதான் கொஞ்சம் ராசிக்கும் அதிகமா கொடுத்து அப்படின்னு. ஏன் அப்படின்னு அத்தனை அது இப்படிதான், அவங்க எப்பொழுதும் ஒரே மாதிரிதான், எல்லாருக்கையும் ஒரே சமோகம் சர்வபூதேஷு அப்படிங்கிறார் பெருமாள். அதனால என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறவன் பகவான். ஆனா அந்த கருணை பிரவகிக்கிட்டு அந்த கர்மாங்கிறது தடுச்சு விடுறது. நம்ம பண்ண புண்ணியபாப ஒரு கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த தயா பிரவாகத்தை தடுச்சு விடுறது. அது யார் தப்பு, பகவானுடைய தப்பு இல்லையே, இல்லைன்னா உனக்கு பட்சபாதம் தோஷம் வந்துருமே. அதனால இதுதான் இது. ஆக இது ஸ்திதி. அதனால நித்திய சம்சாரி அப்படின்ற ஒரு பட்சத்தை ஒத்துண்டா பகவானுடைய தயைக்கு ஹானி வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்டேன். பகவானுடைய தயைக்கு எந்த ஒரு தோஷமும் வரல, இவனுடைய கர்மாவினாலும் இந்த தயையானது தடுக்கப்படுகிறது, அதனால அதுவும் தோஷம் இல்லை. இத மாதிரி நித்திய சம்சாரியே கிடையாது, எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, அப்போ பகவானுடைய லீலைக்கோசம் இந்த வியாபாரம் கோல்ய சட்டி வியாபாரம் அதுவே போயிடுமே அப்படின்னு போட்டு போட்டுமே. அவன் சொந்தம் அவனுடைய சங்கல்பம், அவனுடைய சங்கல்பத்துல அது நடக்கிறது. அத்த வந்து நம்ம எதுக்கு தப்பு சொல்லணும் அது. அதனால இது எல்லாருக்கும் மோட்சம் வந்துடும் அர்த்தம் இல்லை. ஏன்னா ஆரம்பநாத இதனத்துல எம்பெருமானார் சாய்க்கிறார், ஆத்மனாம் ஆனந்த்யாத் அப்படிங்கிறார். நச தாவதா சர்வமுக்தி பிரசங்கா, எல்லாருக்கும் மோட்சம் வந்துடும் கிடையாது. ஏன்னா ஆத்மனாம் ஆனந்த்யாத், ஆனந்தியம் ஆனந்தியம்னா எல்லையற்ற நேற்றைய சொன்னோம், அசங்கேயத்துவம், இவ்வளவுதான் ஜீவாத்மாக்கள் இருக்கா அப்படின்னுட்டு கணக்கு பண்ண முடியாது. அதனால அவபாடு ஜீவன்கள் இருந்துட்டேதான் இருக்கா, எப்பொழுதும் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் நடந்துட்டுதான் இருக்கு. யாரு உபாயத்தை நொட்டிக்கிறாரோ அவள்லாம் மோட்சத்தை போயிட்டு இருக்கா. ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம், கச்சி சித்தம் விபச்சிது கதாச்சிது கர்மா வித்யா சக்கரன்ற ஸ்லோகத்தை தெரிவிக்கிச்ச. இத்தனை பேருக்கு இந்த பகவத்கீதைங்கிறது இத்தனை அத்தியாயங்களோட எவ்வளவு சாஸ்திரங்கள் எவ்வளவு உபதேசம் பண்ண பெருமாள், அதுக்கு எத்தனை வியாக்கியானங்கள் வந்தது. சரி இதை சேவிச்சவா அத்தனை பேரும் நல்லதையே பண்றாளா, அதன்படியே நடந்துக்கிறாளா, அல்லது எல்லாரும் சரணாகி பண்ணிட்டாளான்னு அப்படிதான் கிடையாது. கதாச்சித்து கஷ்டித்து இத்தம் விபஸ்டித்து அப்படின்னு சொல்லிட்டே தேசியம் எப்பொழுதுமே, எப்பயாவது யாராவது ஒருத்தன் விபஸ்டிதா இருந்துட்டு இத மாதிரியாக உபாயத்தை அனுஷ்டிப்பான் அப்படின்னுட்டு இங்க சொல்றாரு சுவாமிக்கு. அதனால எதுவுமே நீங்க சொல்ற கிரமம் இல்லை, இங்க நீங்க சொல்ற கிரமமே கிடையாது. அதனால இது வந்து ஆத்மனாம் ஆனந்தியாது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மனாம் ஆனந்தியம் இருக்கு, ஆனந்தியம் இருக்கிறதுனால அசங்கேயத்துவம் தானே, அதனால அவ வந்து நித்திய சம்சாரின்ற பட்சம் ஒத்துக்க வேண்டாம். இதுல விசாரமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார் புத்திமங்கலம் சுவாமி. சில பேர் பாஷ்ய காலத்துல உள்ள என்ன தேசிகேந்திர உள்ள என்ன அப்படின்னாக்க, இத மாதிரி அவ இது பண்ணா கூட அவளுக்கு இந்த இது வராது, மோட்சம் எல்லாருக்கும் வந்துருன்றது கிடையாது. மோட்சம் எல்லாருக்கும் வந்துருன்றது கிடையாது. காரணம் என்னன்னாக்க, அவளுடைய கர்மாக்கள் அமாரி உபாயத்தை அனுஷ்டிக்கிறது அதுல தோஷங்கள் இருக்கலாம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறது சரியா இல்லாம இருக்கலாம், எத்தனையோ இருக்குது. எத்தனையோ இருக்கிறதுனால அத்தனை பேருக்கு மோட்சம்ன்றது இல்லை. அதுக்கோசரம் நித்திய சம்சாரி பட்சமும் ஒத்துக்கல, நித்திய சம்சாரி பட்சமும் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல அப்படின்னு சாதிக்கிறார். இது கொத்திமங்கலம் சுவாமி என்ன பண்ண, 42வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி தேசியனே இந்த ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்க. அத சாதிச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருக்கும் மோட்சம் உண்டு. அது இந்த ஒண்ணு தேடிட்டு இருக்கேன் அந்த ஸ்லோகம் வியாக்கியான புத்தகம் இல்லாமதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சம்ஸ்கிருத புத்தகம் கிட்ட இல்ல, இதுதான் இருக்கு சர்வார்த்த சித்தி, அதாடி எடுத்துக்கவே இல்லை. கொத்தமங்கலம் சுவாமி ஆக்கியானம் தான் அது, இந்த போன்ல இருக்கு அதை வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அடியே. ஒரே ஒரு நிமிஷம் அந்த இதை பார்த்துட்டு அடியான் பும்பி சித்தாதிகாரி கிரதவைவ நிராகாங்கபாவம் பஜந்தியோக்தாக பிரைவர்ணிகாருகாக ஸ்ருதிநய வசத எத்யவி பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லி சர்வேபி பிராப்னுயுஸ்தாம் பரகதிமிதி து பிராமகீதாது சித்தம் அப்படின்னு சாச்சுட்டார். பிராமகீதாது சித்தம், எல்லாருக்குமே மோட்சம் உண்டு, யாருக்குமே மோட்சம் கிடையாது அப்படின்னு பிரம்ம புராண வசனமானது, பிரம்ம புராண வசனமானது இத மாதிரி சொல்றது. பிரம்ம புராண வசனம் சொல்றதுனால எல்லாருக்குமே இந்த மோட்சம்ன்றது உண்டு, அது இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதனால நித்திய சம்சாரி பட்சம்ன்றத தேசிகன் அங்கீகரிக்கல. எப்பிரமானாரும் அதே தான் திருவுள்ளம், அவர் அதை அங்கீகரிக்கவே இல்லை. ஏன் அதை ஒத்துக்கணும், நித்திய சம்சாரின்றது தேவை இல்லையே. ஏன்னா அனாதியான சம்சாரம், அனாதியான சம்சாரத்துல அனாதியான புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு இந்த சம்சாரம் கிடைச்சுட்டே இருக்குது. அதுல ஏதோ ஒரு கர்மா வித்யாதிக்கிரே பிரதிபுருஷமிக அனாதிச்சித்திர பிரவாகே தத்தற்காலே விபத்தில் அப்படின்லாம் சொன்ன முடியோ, அந்த ஸ்லோகத்து பிரகாரம் பார்த்தோம்னாக்க நமக்கு இத மாதிரி பாக்கியம் கிடைக்கிறது. மகான்களுடைய சம்பந்தம், ஆச்சாரியாருடைய சம்பந்தம், அதனால நமக்கு இதெல்லாம் வருது. அது ஆகவே அந்த நித்திய சம்சாரி பட்சம்ன்றது திருவுள்ளம் உகப்பா இல்லை ஆச்சாரியாளுக்கு அப்படின்றது இதனால தெரியறது. இந்த சிருஷ்டி அப்படின்னு எடுத்துன்றோம்னாக்க அந்த சிருஷ்டியானது லீலையாத்தான் இருக்கு, ஆனால் அதுல கர்மா இல்லாமல் லீலை கிடையாது. பகவானுக்கு பிரத்யாருடைய ஜீவன்களுடைய கர்மாக்களை வச்சுண்டு அதற்கு அனுகுணமாக பகவான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல வந்து நித்திய சம்சாரின்ற பட்சத்தை அங்கீகரிக்கிறது தேசிகனுக்கு திருவள்ள வகுப்பு இல்லை. எம்பரமானாலும் அதுதான், அதுதான் தேசிகனும் சாதிக்கிறாரு. சில பேர் நித்திய சம்சாரிகள் பட்சத்தை ஒத்துன்றிருக்கா, ஆனால் அது ரெண்டு ஆச்சாரியர்களுக்குமே அது திருவள்ள வகுப்பு இல்லைன்னு தோன்றது. அதனால இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய பொருளை பார்த்துள்ளோம். நிசேஷாத்மா விரதி விஹரணம் விஷ்வகர்த்தா ததாஸ்யா நித்யம் சே கோபி துக்கே நிருபதிகதயா ஹானிரஸ்யேதேன பக்ஷப்பூர்வோ யதி ஸ்யாத் விஹரண விரதி ஸ்வேச்சயா நைஷ தோஷஃ திஷ்டே பக்ஷே நிருத்தா நிருபதிகதயா குத்ரசித் நித்யமஸ்து. ததா அப்பொழுது, எப்பொழுது, அதாவது நித்ய சம்சாரி அப்படின்னுட்டு ஒரு வர்க்கமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பட்சத்துல நிசேஷ ஆத்மா அப்பவர்க்கே சேஷம் மீதி, நிசேஷம் மீதியே இல்லாம அனைத்து ஆத்மாக்களும் அப்பவர்க்கே மோட்சத்தை அடைஞ்சுட்டான்னாக்கா, அப்போ விஸ்வகர்த்தா இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய எம்பெருமான் விரதி விஹரணம், விஹரணம்னால விஹாரம், விஹரணம் அப்படின்னா லீலை விளையாட்டு அப்படின்னு அர்த்தம். விரதி அதுல இருந்து விடுபட்டவன், விளையாட்டு இல்லைன்னு அர்த்தம். விளையாட்டுலாம் இல்ல, லீலையற்றவனா ஆயிடுவாங்க, ஒண்ணுமே அவனுக்கு இல்ல. விஸ்வகர்த்தா விரதி விஹரணம் சியாது அந்த மாதிரி ஆயிடுவான். இது நித்திய சம்சாரி இல்லை அப்படின்ற பட்சத்துல தோஷம். நித்திய சம்சாரி இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அதுல என்ன தோஷம்? கோபி நித்தியம் துக்கேச்சே, கோபி எவனாவது ஒருத்தன் அல்லது பல பேரு நித்திய சம்சாரிகள் எப்பொழுதும் அவன் துக்கத்தை தான் அனுபவிப்பா அப்படின்னு சொன்னா, அத்திய அந்த பகவானுக்கு நிருபதிக்க தயா ஹானி, அவ்வியாஜ தயை, நிர்ஹேதுக தயை, அந்த நிர்ஹேதுக தயை அவனுக்கு இருக்குதுன்னு கொஞ்சம் சுவாபாவிகமா இருக்குன்னு அது அவனுக்கு இல்லைன்னு ஆயிடும். யாரையுமே படுத்துட்டே இருந்தான்னாக்கா அவங்ககிட்ட ஒரு இச்சை இருக்குமா? அந்த மாதிரிலாம் இருப்பாள். அது பகவானே அப்படி இருக்கான்னு ஆயிடுவேன், தோஷம் வந்துடும். இது சேர் இந்த மாதிரி ரெண்டு பட்சத்திலயும் தோஷம் இருக்கு, இதை என்ன சொல்லுவீங்க சமாதானம் அப்படின்னு கேட்டாக்க, அது தப்பு. எதி பூர்வக பக்ஷா சியாத், எதி பக்ஷா பூர்வோ அப்படின்றது, எதி பூர்வ பக்ஷா சியாத், முதல் பட்சம். எது முதல் பட்சம்? நித்திய சம்சாரியே கிடையாது, அதனால லோகத்துல லீலையே இல்லைன்னு, லோகமே இல்லைன்னு ஆயிடும், லோகத்தை சிருஷ்டிக்கிறதே இல்லைன்னு ஆயிடும். அதனால அப்படின்னு ஒரு கேள்வி சொன்னாலும் கேட்டாங்க, அதுக்கு ஸ்வேச்சையா விகலன விரதி, அதனால நைஷ தோஷ, அவரே பெருமாளே தானே இஷ்டப்பட்டு இந்த மாதிரி லீலையை நிறுத்திக்கிறான், லீலையிலிருந்து விடப்படுறான். அவன் அவனே தான் பண்றான், ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கே. எல்லாரும் தன்னோட சேர்ந்து மோட்சத்தை அனுபவிக்கணும், கஷ்டத்தையே யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்னுட்டு பகவானுக்கு அவசரம் இருக்கு. அதனால இந்த லீலையை வந்து தானா பண்றான், சுவேச்சையா, சுவேச்சையா விகாரம் நடத்தி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அது தோஷம் கிடையாது. இன்னொருத்தருக்கு அதீனமா ஏதாவது பண்ணினாதான தோஷம், அந்த மாதிரி கிடையாது. அவன் தனக்கு தானே எல்லாம் சங்கல்பிச்சுக்கிறான், தான் சங்கல்பத்துக்கு அனுகூலமா எல்லாம் பண்ணிக்கிறான். அவன் என்ன நேற்று சொன்ன அப்பிரதிகத சங்கல்பம், அதுக்கு தடையே கிடையாது. அவன் சங்கல்பிச்சுட்டான்னா அதுக்கு தடையே கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால சேச்சையா விகரணி தோஷாக ஏவ, தோஷமே கிடையாதுதான் அது. அப்புறம் சிஷ்டே பக்ஷே, மீதி இன்னொரு பட்சம் என்ன இருக்கு? அவனுக்கு நிருபதிக தயா இருக்கு, அதுக்கு ஹானி வந்துடுவேன் நித்திய சம்சாரின்னு ஒத்துண்டாக்க அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு சிஷ்டே பக்ஷே, அந்த பட்சத்துல நிருபதிக தயா பகவானுடைய அவ்வியாதி கருணைங்கிறது கூட குத்திரசித்து சில பேர் கிட்ட, நித்திய சம்சாரின் பட்சம் ஒத்துண்டா அவா கிட்ட, நித்தியம் நிருத்தாஸ்து, நித்தியம் நிருத்தா வஸ்து, எப்பொழுதுமே அது தட நிருத்தம்ன நிரோதம், நிரோதன தடப்படுறதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் அவனுடைய அவ்யாஜ கருணைக்கு தடையா இருக்குது. எது தடை அப்படின்னு, இந்த ஜீவராஜ இந்த நித்திய சம்சாரின்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுடைய கர்மாக்கள், அவன் பண்ண கர்மாக்கள் தான் தடுக்கிறது. அதுக்கு பகவான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து அவன் பெருமாளே சொல்ற, கர்த்தாவும் நான் தான், அகர்த்தாவும் நான் தான் அப்படிங்கிற கீதையில அகர்த்தாரம் அப்படி மாறணும் அப்படின்னு. அகர்த்தாரம் அப்படின்னா நான் தான் பண்றேன், நானே பண்ணல, சுதந்திரமா நான் பண்ணல, அவருடைய கர்மாவை குணமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை யாரு தெரிஞ்சின்றாலோ அவளுக்கு தான் தத்துவம் தெரியறது, யாரு தெரிஞ்சுக்கலையோ அவளுக்கு தெரியல அப்படின்னு பெருமாளையும் சொல்றார் நாலா அத்தியாயத்திலாம். அதனால இது வந்து நிருபதிகதையா உத்தரச்சது நித்தியம் நிருத்தா அஸ்து, எப்பொழுதும் நிருத்தா தடப்பட்டதா இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அவா கர்மா, அவா கர்மாவனால தடப்பட்டிருக்குது, அது நம்ம தோஷம் பெருமாள் தோஷம் இல்லையே, அவன் தோஷம், அவன் பண்ணின தப்பு அவன் அனுபவிக்கிறான், அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறத போய் பகவானுடைய தோஷமா எப்படி சொல்லலாம், சொல்லவே முடியாது. அதனால நித்திய சம்சாரி அப்படின்ற பட்சத்திலையும் பகவானுக்கு தோஷம் கிடையாது, நித்திய சம்சாரி இல்லை அப்படின்ற பட்சத்திலையும் பகவானுக்கு தோஷம் கிடையாது. ஆக நித்திய சம்சாரி இருக்கானா இல்லையான்றது அடுத்த பட்சம், இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எம்பெருமானுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஆக இவாளுக்குமான தோஷம் இருக்கு, நித்திய சம்சாரி பட்சத்திலையும் சரி நித்திய சம்சாரி இல்லைன்னு சொல்ற பட்சத்திலையும் சரி கேட்கிறவன் பட்சத்துலதான் தோஷமே தவிர்த்து நம் பகவத் பட்சத்துல கிடையாது. ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கிடையாது, நித்திய சம்சாரிங்கிறத ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் தோன்றது. என்ன தேசிங்கிறது அதுதான் திருவுள்ளம், ஏன்னா பின்னாடி வர 42வது ஸ்லோகத்துல அது மாதிரி இருக்கு, அதனால அதுதான் சித்தாந்தம் தோன்றது அப்படின்னு குத்திமன் சாமி முடிச்சுட்டு. ஆக இந்த இந்த ஸ்லோகத்திலையும் நித்திய சம்சாரி பக்ஷ விமர்சம் அப்படின்ட்டு அதில் இதுலையும் போட்டுடலாம், அது மாதிரியே இரண்டாவது பார்த்த மாதிரி அப்படின்னு போட்டுடலாம். அது எப்போ ஸ்லோகம் தெரிவிக்கலாம், நிசேஷாத்மாபவர்க்கே விரதி விஹரணோ விஸ்வகர்த்தா ததாஸ்யா நித்யம் சே கோபி துக்கே நிருபதிகதயா ஹானிரஸ்யே சென்ன கவிதாக்கிய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.